தமிழ்நாடு மாநகரங்களை கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவகோட்டிலிருந்து தமிழ்நாடு மரபுவழி விவசாயி பிரசாத்மணி. தை திருநாள் வாழ்த்துக்கள் அனைத்து உறவுகளுக்கும். இன்று வந்து ஐயா ஞானப்பிரகாசம் கொடுத்து விட்ட பச்சை சிவப்பு மஞ்சள் ஆயிரங்காட்சி, அதாவது தென்னம்பிள்ளையினுடைய நடவடிக்கை காலையில் பணி தொடங்கியாச்சு. அதனுடைய ஃபோட்டோ பதிவு தான் போட்டிருக்கேன். ஐயா, நீங்கள் சொன்னது மாதிரி அதாவது நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய சரிவுக்கு ஒரு அடி மேலே வச்சு ஊண்ட சொல்லியிருக்கீங்க. அதாவது வரக்கூடிய உச்சி இல்லை, நிலப்பகுதியிலிருந்து அந்த வரக்கூடிய சரிவு முடிகிற இடத்துலேருந்து ஒரு அடி தள்ளி ஊண்டு, அதே ஒரு அதாவது சும்மா ஒரு நம்பட்டி வச்சு வெட்டிட்டு பிள்ளைய வச்சு நம்ம எப்போயும் எப்போதும் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ண சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. இதுவரையும் ஏதாவது தென்னம்பிள்ளை தோட்டத்தில் இருக்கவங்களை வைக்க சொன்னதுக்கு என்ன தம்பி, ஜேசிபி வச்செல்லாம் பெரிய லெவலில் குழி எடுத்து உள்ளே போட்டு பண்ணுவோம், நீங்கள் என்னமோ இப்படி வைக்க சொல்லிடல அப்படின்னு. பிள்ளையின் பேர் வச்சுட்டு குழி தோண்டி பணத்தை புதைக்கிற மாதிரி புதைக்க சொன்னால் என்ன அர்த்தம், அப்படிலாம் புதைக்கக்கூடாது, இப்படி தான் புதைக்கணும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம் ஐயா, நல்லபடியாக உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தென்னம்பிள்ளை வந்துட்டு நம்ம முதல் முதல்ல வச்சோம்னா நெல்லிக்கனி அந்த இடத்துக்கு, நெல்லி மரத்துக்கு பக்கத்தில், அதாவது நெல்லி மரத்துலேருந்து 10 அடி விட்டு அதிலிருந்து ஒரு ஒரு பிள்ளைக்கும் 32 அடி கேப் விட்டு இதுவரையும் 4 பிள்ளை வச்சுருக்குறேங்க.